எனக்கு ஆன்மீகம் வேண்டும் என்ற தலைப்பில் சுவாமி விவேகானந்தர் கூறுவது என்ன என்பதனை இந்த பதிவில் காண்போம். ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று, ஐயா, எனக்கு ஆன்மீகம் வேண்டும் என்றான். குரு அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்முறுவல் மட்டும் பூத்தார். எதுவுமே பேசவில்லை. இளைஞன் ஒவ்வொரு நாளும் வந்து தனக்கு ஆன்மீகம் வேண்டும் என வற்புறுத்தினான். அந்த முதியவர் இளைஞனை விட விஷயம் தெரிந்தவர். ஒரு நாள் வெயில் கடுமையாக இருந்தது. அன்று அவர் அந்த இளைஞனை தம்மோடு ஆற்றுக்கு நீராட அழைத்து சென்றார். அவன் நீருக்குள் இறங்கி மூழ்கியதும் முதியவர் அவனை பிடித்து பலவந்தமாக நீரினுள் அமிழ்த்தி வைத்து கொண்டார். அவன் திணறிப்போய் வெளியே வர போராடினான். ஆனால் அவர் அவனை விடவே இல்லை. பிறகு அவனை விட்டார். சோர்ந்து போய் தலையை மேல் தூக்கினான் அவன். அப்போது அவர் அவனிடம், நீரினுள் இருந்தபோது உனக்கு மிகவும் தேவையாக இருந்தது எது என்று கேட்டார். மூச்சுக்காற்று என்றான் சீடன். ஆம், இறைவன் வேண்டும் என்று அவ்வாறே நீ நினைக்கிறாயா? அவ்வளவு தூரம் இறைவனின் தேவையை உணர்ந்தாயானால் அவனை பெறுவாய் என்றார் குரு. அந்த தாகம், அந்த ஆசை உன்னிடம் எழும் வரை உன் அறிவாலோ, உன்னது சாஸ்திரங்களாலோ, உருவங்களாலோ நீ எவ்வளவுதான் பாடுபட்டாலும் ஆன்மீகத்தை பெற முடியாது. அந்த தாகம் உன்னிடம் எழும் வரை நீ நாத்திகனை விட மேலானவன் அல்ல. நாத்திகன் நேர்மையாகவாவது இருக்கின்றான், உன்னிடம் அதுவும் இல்லை. நன்றி.